Once upon a time, there was a beautiful village. In that village, there was a beautiful garden. In that garden, there was only one mango tree. In that tree, there was one branch. In that branch, there was one and only mango. It was so sweet. That manga, yarada macha? ஒரே ஒரு தோப்புல ஒரே ஒரு மாமரம், ஒரே ஒரு மாமரத்துல ஒரே ஒரு மங்கள, ஒரே ஒரு மங்கள இல்ல ஒரே ஒரு மாம்பழம், ஒரே ஒரு மங்கள இல்ல ஒரே ஒரு மாம்பழம். பழம் எனக்கு கொட்ட உனக்கு, மாம்பழம் எனக்கு மாங்கொட்ட உனக்கு. உனக்கு பழ எனக்கு கொட்ட உனக்கு. லாஸ்டா அந்த மாங்கா யாருக்கு? காயாவுக்கு.